திருவாக்கிலேருந்து உதிர்ந்ததான அந்த திவ்ய திருவாமொழி பாசுரங்கள், அந்த காந்தி என்னன்னு கேட்டாக்க அதுதான் அந்த திருவாமொழியிலே உதிர்ந்து கொள்ளப்பட்டதான தாத்பரியங்கள் அப்படின்னு சுவாமி நம்மாண்டவம் வியாக்கியானம் பண்றீங்க. இது என்னன்னா ஆழ்வா திருஷ்டின்னு பார்க்கும்போது ரங்கனுடைய திவ்ய பாதகையிலேருந்து வரக்கூடியதான அந்த ரத்ன ஒளிக்கற்றையான மயிர் கூச்சம் அடையும்படியாக ஒரு விஷயத்தை தருகிறதுன்னு சொல்லும் போது அது ஆழ்வாருடைய பாசனங்களை நாம் அனுசந்தானம் பண்ணுகிற காலத்தை நமக்கும் ஒரு மயற்கூச்சம் அடையிறது இல்லையா. ஆவிக்கோர் பற்று கொம்புன்னு இன்னலால் இளையன்கான்னு ஆழ்வார் சாதிச்சார் திருவாய்மையில. இந்த ஆவிக்கு எவன் ஒரு பற்று கொம்பு அப்படின்னு சொல்லும் போது சாக்ஷாத் பெருமாள்னு சொல்லும். அப்படி சொல்லும் போதே நமக்கு உடலிலே ஒரு விஷயம் ஒரு விதமான ஒரு கூச்சம் உண்டாகிறது இல்லையா, அதுதான் இந்த மயிர் கூச்சம்னு சாதிக்கிறார் இந்த முதல் ஸ்லோகத்துல. அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம், விதேகி சௌரேர் மணிபாதிகேத்வம் விபத்யமானே மணிரஸ்மிஜாலைஹி ஆசீததா மந்தக கிங்கராணாம் வித்ராசனாத் வேத்தலதா விசேஷான். வேத்தலதா விசேஷான், வேத்தலதா உயர்ந்த ஒரு பிரம்பு மாதிரி கொடியில பண்ணப்பட்ட பிரம்புகள் அப்படி இருக்குன்னு சாய்கிறார். ஹே பாதுகையே, பாதுகா தேவை பத்து சுவாமி தேசிகன் சாய்கிறார். ஹே பாதுகையே, என்னுடைய சரவ தசையிலே நான் மரணமாகும் காலத்திலே என்னை வந்து யமதூதாள்லாம் வந்து ஹிம்ச பண்ண வருவா, அப்படி வரவால வந்து அந்த சமயத்துல நீ என்ன பண்ணும் சொன்னா, நீ பெருமாளை ஏழை பண்ணு வந்து எனக்கு சேவை சாதிக்க வைக்க வேண்டும், உன்னை நான் சேவிக்கணும், உன் மேல இருக்கிற திருவரங்கனை சேவிக்கணும். அதாவது இது பாதுகை மேல திருமேனியில உள்ள ரத்னங்கள், அந்த ரத்ன கிரணங்களை பார்த்து அதுலேருந்து அந்த ரத்ன கிரணம் மேல போகும்போது ஒரு கொடி பிரம்பு மாதிரி இருக்கான், பிரம்ப கையில வச்சுட்டு அந்த பாதுகாதேவ ரத்னங்கள் வந்து யம கிங்கர்களை மிரட்டும்படியாக அது இருக்கு, ஓடிப்போ ஓடிப்போ தேசிகன்ட்டானே வந்த அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் அந்த கிரணங்களை உருவப்படுத்தி காட்டுறது. கடைசி காலத்துல நமக்கு ஆச்சாரியாளம் பெருமாளும் சேவை சாதிக்க வேண்டும் என்பது சூசகமா சாய்க்கிறேன் தேசிகன் இந்த ஸ்லோகத்தினால. ஆசீததாம் அந்தகா கிங்கரானாம், அந்தகானா அந்த யமன் அர்த்தம், அவருடைய கிங்கரங்கள் வேலையாட்கள் வந்து என்னை ஹிம்சம் பண்ணதுக்கும் போது நீ வந்து உன்னுடைய அந்த கிரணம் என்ன பிரம்பாலே அவால வந்து ஓட ஓட விரட்டுற மாதிரி இருக்கு, அப்படி பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து இந்த பாதுகையினுடைய அந்த விதேக சௌரேர் மணிபாதிகேத்வம் விபத்தியமானே மணிரஸ்மி ஜாலைஹி, அந்த ஜாலை அப்படி இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார், இந்த பாதுகை மேலேந்து வரக்கூடியதான ஒளி கற்றை, அந்த ரத்னத்திலேருந்து எழும்பப்பட்டதான ஒளி கற்றை, அந்த காந்திகள் சூரிய மண்டலம் வரையிலும் ஒரு கம்பி மாறி போறது. ஏன்னா அந்த ஜீவாத்மா வந்து எப்படி போறானா, சூரியனை தாண்டி சந்திரனை தாண்டி தேசிகன் அந்த கஷ்டத்தை சார்த்து காய்ச்ச மாதிரி நடவரவங்க பகலினால் உத்தராஜனமாண்டு இடவருகாத்திரவை இரவின் பதிவின் வருணன் குடையுடை வானவர் கோமான் பிரகாபதி என்றிவரால் இடையிடகி முகங்களை எதிர்ப்பதம் எருவரே என்று சுவாமி தேசிகன் ரகசத்திரே சாரத்தில் சாதிச்சிருக்கார். அந்த விஷயத்தை இங்க காட்டுறா அப்படின்னா கலியனம் இந்த விஷயத்தை எடுத்துக்கார். காராறு புறவியல் பூண்ட தனியாழி தேரார் நிரகதிரோன் மண்டலத்தை கீண்டவுக்கு ஆறாவமுதம் அங்கே அப்படின்னு சிறிய மடல்ல காட்டுற இந்த விஷயத்தை. இந்த மாதிரி இந்த ரங்கனுடைய திருமேனியை ஆட்கொண்டிருக்கக்கூடியதான அந்த பாதுகையினுடைய திருமேனியிலேந்து அந்த ரத்னங்கள்லேந்து அந்த காந்திகள் வந்து ஒளிர்றதே, அது சூரிய மண்டலம் பரியந்தம் ஒரு கம்பியாக போகின்றது. முகுந்த பாதாவணி மத்தியனாத்யா மூர்த்தஞ்சயா நிஷ்பதோ முமுக்ஷே முமுக்ஷோஹோ அப்படின்னு இந்த 483 ஸ்லோகத்துல சாய்க்கிற ரத்னானிதே ரத்னிகணம் சுஜந்தி. அப்படி சூரிய மண்டலம் வரைக்கும் இந்த இந்த காந்தி கம்பி போயின்னு இருக்கு. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா ஆச்சாரால் சாய்க்கிறா, இந்த மனுஷனுடைய ஹிருதயத்துல அநேக நரம்புகள் இருக்கு, எத்தனையோ கோடி கோடி அந்த நரம்புகள்லாம் இருக்கு. எல்லா நரம்பும் இந்த ஜீவனை கொண்டு வைகுண்டத்தை கொண்டு சேர்க்காது, ஒரு நரம்பு மட்டும்தான் போகும். எத்தனையோ நாலு பக்கத்தையும் நரம்பு இருக்கு. ஹிருதயத்தின் அடிபாகத்தை சில நரம்புகள்லாம் தொங்குறது. ஹிருதயத்தின் நடுவிலே அதுலேருந்து உச்சந்தலைக்கு போகக்கூடியதான ஒரு நரம்பு இருக்கு, அதுதான் 101வது நாடின்னு சொல்லுவா. அந்த நாடி வழியாக பெருமாள் வந்து இந்த ஜீவனை செலுத்தி இது மரண மறைவுக்கு மரணம் அடையும் தருவாயிலே மேல பெருமாள் அந்த கபால மோட்சத்தின் வழியாக பெருமாள் பிரம்மலோகம் வரைக்கும் கொண்டு போறத. அது எப்படி இருக்குன்னா, இந்த கிரணங்கள் எல்லாமே அந்த நாடி வந்து அந்த நாடியை சேவை பண்ணி வச்சு அதை பிடிச்சுன்னு ஒரு கயிறு மாதிரி இருக்குன்னு சாய்கிறார். ஒரு கயிறு மாதிரி இருக்கு. ஆ பிரம்மலோகாத்து பிரம்மலோக பர்யந்தம் அவலம்பனார்த்தம் பிடிப்பதற்காக ரஷ்மி இந்த கிரணங்கள்லாம் இருக்கு. அது கயிறுகளை உடைய கணானாம் கூட்டம் போல சுஜந்தி உண்டு பண்ணுகிறது. இந்த ரத்தனத்தினுடைய அந்த கிரணங்கள் உண்டு பண்றதுன்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த 483 ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது இன்னும் ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, இந்த நம்ம உடம்பு அழியக்கூடியது, ஜீவாத்மாவுக்கு அழிவில்லை, நித்தியமான ஜீவன் இல்லையா, இதுக்கு எஜமானான பெருமாள் இருக்கார் நமக்கு. சரி, இதெல்லாம் நம்ம சில நம்ம மாதிரி சாதாரண மனுஷனுக்கு தெரியல. இதுல வந்து இந்த சூரியன் புறப்படுற மாத்திரத்துல வந்து சில வெளிச்சங்கள் வந்து வெள்ளு போறது, அதாவது புறையுருளானது அழிஞ்சு போறது. ஆனா நல்ல ஆச்சாரியருடைய அனுகிரகத்தாலே தான் நம்ம அக இருள் இந்த அஞ்ஞானம் என்றது வந்து போகும். அப்படிப்பட்ட அஞ்ஞானத்தை போக்கக்கூடியவள் இந்த ரத்தனத்திலேருந்து பாதிக ரத்தத்திலேருந்து உண்டக்கூடிய அந்த ஒளிக்கற்றை போக்குறது. எப்படி ஆச்சாரியாருடைய உபதேசத்தாலே போகுமோ அஞ்ஞானம், அதே போல நம் மனதில் இருக்கக்கூடிய இருளை போக்குவதாவது அவருடைய கடாட்சத்தினாலே ரத்தன காந்தியினாலே தான் போறதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்கிற இடத்துல ஆசூரியமேத்யாம் ரஜனீம் பிரஜானாம் ஆலோகமாத்ரேன நிவாரயந்தி ஆமோக விருத்திர் மணிபாதரக்ஷே முரத்விஷா மூர்த்திமதி தயாத்வம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் சாய்க்கிறேன். அடுத்ததுன்னா, இந்த பாதிகளுடைய ரத்தன கிரணங்கள் வெள்ள நீட்டிட்டு அது ஒரு லைட்ல இருந்து கீழே வச்ச போக்கஸ் லைட்ல இருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. அது எப்படி இருக்க பார்த்தாக்கா, இந்த எல்லாமே நம்ம ஜீவனுக்கு தர்மார்த்த காமம் மோட்சம் நான்கு பலன்களை கொடுக்கும்படியா இருக்கு. இந்த வேதமாகிற கொடி அதுக்கு ஒரு பற்று கொம்பாய் கொடி கொம்பு புடலங்கா வந்து நம்ம வந்து ஆற்றுல தோட்டத்துல போட்டாக்கா அதுக்கு என்ன பண்ணுவோம், கம்பம் நட்டு மேல கொடி கட்டி பண்ணுவோம் இல்லையா, அதுலதான் அது வளர்ந்து வந்து தொங்கும். அங்கேருந்து காய்ச்சி தொங்கும் அந்த பயிர்லாம், பயிர் பந்தல்ல தொங்கும், அவரைக்காய் கொடி இதெல்லாம் பூஷ்ணி கொடி எல்லாம் தொங்கும். அதே போல என்னன்னு கேட்டாக்கா ஒரு கொம்பு இல்லையா, அதுக்கு ஒரு கொழு கொம்பாய் இந்த கிரணங்கள் இந்த ரத்தனங்கள்லேருந்து ஒளிவிடும் கிரணங்களான இருக்குன்னு சொன்னார். இதுதான் ஆழ்வார் திருவாய்மொழியிலே ரொம்ப அற்புதமா சாவிச்சார். ஆவிக்கோர் பற்று என்னுடைய ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் இளையன்கான் மேபித்துடன் பிரபஞ்சம் இந்திரநாதிக்கெல்லாம் நாவிக்கமல உதக்கிழங்கே உம்பரந்ததுவேன்னு சொல்லிட்டு திருவாய்மொழியிலே கடைசியில சாய்கிறார் சுவாமி அம்மாழ்வார். இந்த விஷயம் என்ன, ரங்கேச பாதா பனிதாபகானாம் ரத்னோபலானாம் திரயஸ்புரந்தி ஷயப்பனானாம் சுதிவல்லரீனாம் உபுக்னசாகோ யுவ நிர்வியபாயா. அதே போல இருக்கு உபக்னசாகா அப்படின்னா கொழு கொம்புகள், கொழு கொம்புகள் போல இது இருக்கு. இந்த ஜீவனுக்கு வந்து கடத்தேத்தும்படியான கொழு கொம்புகள் போல இந்த ரங்கனுடைய ரத்தனத்திலே இருந்து அந்த திருவடி ரத்னத்தையே இருந்து வீசுகின்றதான காந்தியானது இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமாக காட்டார். அடுத்தது பார்த்தா ரங்கன் திருவடியில பாதுக சாத்தியம் இருக்க சயனத்தில் இருக்கும்போது பாதுக பெருமாள் கீழே வச்சிருவார், கீழே வச்சிருவாரா. அப்போ இந்த பாதுகால திருவடிக்கு கைரியம் பண்ண முடியாது. ஆனா இந்த பாதுகையிலேருந்து அது மேல இருக்கிற ரத்னங்கள்லேருந்து வர ஒளிக்கற்றையானது திருவரங்கனுடைய திருவடியிலே பட்டு அந்த கிரணங்கள் வந்து எம்பெருமான் திருவடிக்கு திருவடி கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்குன்னு சுவாமி தேசு ஒரு ஸ்லோகத்துல காட்டுறாரு. கஷ்யாபி பும்ச கனகாபகாயாக புண்ணேசலீலம் புலினேசையாளோகோ சமீபவிருத்திர் பணிபாதிகேத்வம் சம்வாஹயந்தீப பதம் கரைஸ்வைஹி பதம் கரைஸ்வைஹி. சம்வாஹயந்தி, பிடிக்கின்றவள் போல நீ இருக்கிறாய், ஆசைத்து நீ இருக்கிறாய் அம்மா அப்படின்னு காட்டுறார். தங்க விமானத்துல பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்கார். திருவடி வாரத்துல வந்து இவள் இருக்கா. இந்த ரத்னகாந்தியானது என்ன பண்றதுன்னா, தன் காந்தியினாலே எம்பெருமானுக்கு திருவடி கைங்கரியம், அந்த கிரணங்களே அவருக்கு ஒரு திருவடி கைங்கரியம் பண்ணும்படியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தேசிகர் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப காட்டுறதுல. அடுத்தது இந்த பாதுகாதேவி எவன் ஒருவன் ஆசையோடு தானம் பண்ணி பார்க்கிறானோ அவனுக்கு என்னன்னா, ஞானமாகிற கைவிளக்கு காட்டும்படியாக இந்த ரத்ன காந்திகள் இருக்குன்னு காட்டுறது. பகவான் மேல ஆசைப்பட்டு பிரியமா இருக்கணும் நம்ம. அப்போ இந்த ரத்ன காந்திகள் அவனுக்கு ஒரு பெருமாளை காட்டக்கூடியதான ஞான விளக்கு, ஏத்தி மனத்தலில் ஞான விளக்கு இருக்கு இல்லையா, அந்த ஞான விளக்கை இந்த காந்திகள் தன் மூலமா காட்டுறது. எவனொருவன் பகவான் மேல ஆசைப்பட்டு பாதகியை தானம் பண்றானோ அவனுக்கு தன்னை சேமிச்சு கொடுக்கும்படியான பாக்கியம் இந்த விஷயத்துல காட்டு. இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, இந்த ஆழ்வார் திருவாய்மொழி சாதிச்சாரு, அதனாலே ஒரு நல்ல ஞானம் உண்டாகி எம்பெருமானிடத்து இவன் கைங்கரியம் பண்ணவன ஒரு பிராப்தியும் ஒரு ஸ்திதியையும் ஏற்படுத்துறார் அப்படின்னு இடத்துல காட்டுறது. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாய்க்கிற, என்னன்னு கேட்டாக்கா, இந்த எம்பெருமான் திருவிழிலே சாத்திக் கொண்டிருக்கிறதான அந்த பாதுகையிலிருந்து எழுங்கிற அந்த கிரணங்கள், அந்த ரத்ன கிரணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, சமாதி பாஜாம் தனிதே த்வதீயா ரங்கேச பாதா பரிரக்ன பங்கிஹி சானம் பிரயாதும் தமச பரம் தது பிரதீப கிருத்யாம் பிரபயா மகத்யா அப்படின்னு. பிரதீபம், பிரதீபம்னா ஒரு பெருமாளுக்கு ஒரு தீவெட்டி மாறி, பெருமாளுக்கு பிரதீபம்னா திருப்பி ஒளியை கொடுக்கக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். அந்த தீவெட்டியுடைய கைங்கரியம் அதை போல இருக்கு. இந்த பாதுகையினுடைய ரத்னங்கள்லேருந்து எழும்பப்பட்டதான பெரிய காந்திகள், இந்த பெரிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, பெருமாளை தியானம் பண்ணி நம்ம வந்து பரமபதத்தை அடை வேண்டும் என்று இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருட்ட போக்கக்கூடியதான ஒரு பெரிய தீவீட்டியா, பக்தியோகங்களுக்கு ஒரு பெரிய தீவீட்டியா இந்த ரத்னங்களுடைய ஒளி கற்றை இருக்குன்னு காட்டுறார் சுவாமி தேசிகம். இந்த இருள் தருமானத்தில் இணைப்பிறவையான் வேண்டும் மருள் ஒளிரே மடஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கு திருவாமல ஆழ்வார் சாதிச்சார். இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கணும்னா இந்த பாதகியருடைய ரத்னங்கள்ல எழப்பட்டதானதானது அந்த கிரணத்தின் மூலமா போறது இல்லையா. அதுவே நம்ம ஆழ்வார் பாசுரங்களை நம்ம வந்து சேவிக்கும் போது அந்த பாசுரங்களுடைய அனுகிரகத்தினாலே நல்ல வஸ்து எது கெட்ட வஸ்து தெரிஞ்சுட்டு நல்ல வஸ்துவான பெருமாளை காட்டும்படியானது அந்த விஷயத்தை காட்டி அவன் நித்திய வஸ்துவான அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும். அந்த பரமபதத்தை அந்த விழா பேரின் வைத்து சுத்தஸ்து தமயமான அந்த இடத்தை கலங்கா பெருநகரை பொய்யில்லாத இடத்தை நாம் அடைய வேண்டும் என்னும்படி ஞானத்தை உண்டு பண்றது. அப்போ இந்த இருளை போக்குவது எதுன்னு கேட்டா, இந்த பாதகியருடைய திருமேனிலேருந்து எழப்பட்டதான ரத்தனுடைய கிரணங்கள் வந்து ஒரு கைதீபம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்திலே நமக்கு பிரதீபகிருத்தியம் பிரபயா மகத்தியான்னு போட்டிருக்க. பிரபயா மகத்தியா, ரொம்ப மகத்தானது, பிரபைனா காந்தின்னு அர்த்தம். அதனாலே இது வந்து ஒரு தீபம் போலே நமக்கு மின்றது அப்படின்னு தேசிகன் வந்து அந்த இடத்துல காட்டுறது. அடுத்தது இன்னொரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இது என்னன்னு கேட்டா, ஒரு சிந்தாமணின்னு ஒரு ரத்னம், அது வந்து சொர்க்கலோகத்துல ஒரு ரத்னம் இருக்கு. அதே போல சிந்தாமணி எப்படி அந்த அனுகிரகம் பண்ணுமோ அதே போல இந்த பாதுகாதேவியனுடைய திருமையிலேயே வருகிற ஒளிக்கற்றையானது அனுகிரகம் பண்ணதுன்னு சாய்க்கிறார். பஜந்தி ரங்கேஸ்வர பாத ரக்ஷ பிரகல்பயந்தோ விவிதான் புமர்த்தானு உதர்ஜி சிந்தையதாம் ஜனானாம் சிந்தாமனித்தம் அனயஸ்துதீயாஹ, சிந்தாமனித்தம் அனயஸ்துதீயாஹ. சிந்தாமணி அந்த ரத்னம், அது எப்படி அனுகிரகம் பண்ணுவோ அந்த விஷயத்தை நான் அழைக்கிறேன் அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. எப்படின்னா இந்த ரத்னங்கள் அதை எல்லாரும் தியானம் பண்றா, அதுலேருந்து வரக்கூடியதான அந்த கிரணங்கள், வைகுண்டத்தை இருக்கக்கூடியதான சிந்தாமணி, அந்த சொர்க்கலோகத்தை இருக்கக்கூடியதான சிந்தாமணி என்ற ஒரு வஸ்து எப்படி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுமோ அதை போல இந்த கிரணங்கள் அனுகிரகம் பண்றதுதான். ஆழ்வாருடைய பாசனங்களை வந்து நம்ம நல்லா படித்த வேதாவிகள் மகான்களிடத்திலேருந்து நாம் வந்து அந்த அனுகிரகத்தை பெற்று அவள்கிட்டேருந்து அந்த உபதேசத்தை வாங்கிட்டு சரியானபடி நாம் அபியாசம் பண்ணாக்க நமக்கு சகல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு காட்டக்கூடியதான ஸ்லோகம் அது. இந்த பஜந்தி ரங்கேஸ்வர பாதரக்ஷே பகல்பயந்தோ வீதான் புமர்த்தானு உதர்ஷித சிந்தையதாம் ஜனானம், சிந்தையதாம் ஜனானம், ஜனங்கள்லாம் நினைக்கிறது சிந்தாமணி என்ற ரத்தம் இருக்கைக்கு இவை அடைகின்றன அப்படின்னு நினைக்கிறது. இது எங்க இருக்குன்னா ரங்கனுடைய திவ்ய பாதையிலிருந்து வர ஒலிக்கற்றை. இந்த புருஷார்த்தங்களை நாம் விரும்பும் புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியதான சிந்தாமணித்துவம் போன்று இந்த ரத்னங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதமா நமக்கு காட்டியிருக்கார். அடுத்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப விசேஷமா சாய்க்கிறார். ஆறுகளுக்கெல்லாம் தலைவன் யாரும் கேட்டா புண்ணியனது என காவேரின்னு வச்சிருந்தாலும், அது மாதிரி காவேரி போன்ற புண்ணியனை சரஸ்வதி இதெல்லாம் தலைவன் யாரு? சமுத்திரராஜன். அவருடைய பெண்ணானவள் மகாலட்சுமியான கீராப்தியை கடையும் போது பிராட்டி அவதாரம் பண்ணான். இப்படிப்பட்ட பிராட்டிக்கு புருஷனாக இருக்கக்கூடியதான பெருமாள் அவன் திருவடியிலே இந்த பாதுகை ஆசிரியிருக்கா. அந்த திருவடியிலேருந்து அந்த பாதுகையிலேருந்து ரத்னங்கள்லாம் காந்திகள்லேருந்து ஒளிக்கற்றை வரது. அது எப்படின்னா சிறகு விட்டும் பறவை போல இருக்கு அப்படின்னா ரெண்டு பெண் சகோதர பட்சிகள் போல இருக்குன்னு சாய்க்கிறார். மகாலட்சுமி உன்னை பெருமாள் திருவிடைய சமர்ப்பிச்சா, சரி. அதாவது இந்த பாதுகை பேர்ல இழைக்கப்பட்டதான் ரத்னகாந்திகள் ரெண்டு பக்கத்திலையும் வந்து பரவி இருக்கு இல்லையா? அத சேவிச்சா எப்படி இருக்குன்னா ஒரு சிறகு மாதிரி, கருடனுக்கு எப்படி ஒரு சிறகு இருக்குமோ, ஒரு பறவைக்கு சிறகு இருக்குமோ அதை போல இருக்குன்னு வியாக்கியானம். பெருமாளுடைய இந்த திருவடி நகங்களாயிர சந்திரனுடைய நிலாவுக்கு சாப்பிடத்துக்கு, பெருமாளுடைய நகங்கள்லாம் சந்திரன் நிலா ஒத்திருக்கான், அது வந்து நிலாலேந்து இந்த வருஷ ஜலத்தை சாப்பிடும் பெண் பட்சிகள் வந்து சகோதர பட்சிகள், சகோதர பட்சிகள், அது வந்து அதை போல இது இருக்குன்ற. எப்படி ஒரு ஜீவனுக்கு தாயாருடைய அனுகிரகத்தால பெருமாள் திருப்படி தியானம் உண்டாருதோ அதை போல இந்த பெண் சகோதர பட்சிகளுக்கு பெருமாளுடைய திருவடி ஆகிற சந்திரன்லேருந்து அதை வந்து இவா சுவீகரிச்சுக்கும்படியா இருக்குன்ட்டு காட்டுற அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல. அதனால இது 491 ஸ்லோகத்தை நாதஸ்ய தத்தே நதராஜகன்யா பாதும் சுபான் பாதநகேந்திரஸ்மின் மணிப்பிரபாவி பிரதிபன்ன பக்ஷாம் நிலோஜகோரேமிவ பாதுகேத்வம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதம் சாமதேசியின் காத்தறிதுல. அடுத்து மீதி உள்ள ஸ்லோகங்களை நம்ம வந்து நாளை உபன்யாசத்தை சந்திக்கலாம். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.